சிவகணங்களுக்கு தலைவா போற்றி, சிவமான சக்திகளின் முதல்வா போற்றி, ஸ்ரீ பால கணபதியே போற்றி போற்றி, ஸ்ரீ பால கணபதியே போற்றி போற்றி, காணாபத்யம் என்னும் சமயம் போற்றி, காணும் பல சமயங்களில் கடவுள் போற்றி, சீரார்ந்த ஆத்திதனை அணிவாய் போற்றி, சந்தருண கணபதியே போற்றி போற்றி, சந்தருண கணபதியே போற்றி போற்றி. பேராற்றல் பெரிய உடல் உருவம் போற்றி, பெரும் போரின் படைக்கலங்கள் ஏற்றாய் போற்றி, ஊர்காக்கும் வல்லமையின் வடிவம் போற்றி, உயர் பக்தி கணபதியே போற்றி போற்றி, உயர் பக்தி கணபதியே போற்றி போற்றி, பாசமுடன் அங்குசமும் படைத்தாய் போற்றி, படகந்தம் வேதாளம் உடையாய் போற்றி, சக்தியுடன் கம்புவில் தரித்தாய் போற்றி, சமர்வீர கணபதியே போற்றி போற்றி, சமர்வீர கணபதியே போற்றி போற்றி. திகழ்வாய் போற்றி, சம்மட்டி கேடகமும் எடுத்தாய் போற்றி, கதையோடு நாகபாதம் கண்டாய் போற்றி, கடும் சித்தி கணபதியே போற்றி போற்றி, கடும் சித்தி கணபதியே போற்றி போற்றி, குத்தாலி மழுசூல கூர்மை போற்றி, கொடியோடு தண்டம் நீ கொண்டாய் போற்றி, கமண்டலமும் பரசும் உன் கருதி போற்றி, கஜதுவிஜ கணபதியே போற்றி போற்றி, கஜதுவிஜ கணபதியே போற்றி போற்றி. உவந்தாய் போற்றி, தங்கொடு அட்சமாலை அணிந்தாய் போற்றி, கோடாரியும் பட்டு வாங்கும் பூண்டாய் போற்றி, குணசித்தி கணபதியே போற்றி போற்றி, குணசித்தி கணபதியே போற்றி போற்றி, தாமரமும் தீ அகலும் பெற்றாய் போற்றி, சங்கீத வீணைதனை இசைத்தாய் போற்றி, ஊர்தியன மோசிகத்தை சேர்ந்தாய் போற்றி, உச்சிஷ்ட கணபதியே போற்றி போற்றி, உச்சிஷ்ட கணபதியே போற்றி போற்றி. கஜமுகனை வதம் செய்த வீரம் போற்றி, பாலாசுரந்தனை வென்றாய் போற்றி, கேமனுடன் குசலவத கீர்த்தி போற்றி, ஸ்ரீ விக்ன கணபதியே போற்றி போற்றி, ஸ்ரீ விக்ன கணபதியே போற்றி போற்றி, தமடாசுரன் தன்னை சிதைத்தாய் போற்றி, தர்பாசுரன் கொடுமை முடித்தாய் போற்றி, சதமகிஷ பட்சிணியை வதைத்தாய் போற்றி, அருட்சிப்ர கணபதியே போற்றி போற்றி, அருட்சிப்ர கணபதியே போற்றி போற்றி. துணிவும் போற்றி, அபிஜயனின் ஆணவத்தை அழித்தாய் போற்றி, கூடாசுரனை முடித்த பார்வை போற்றி, ஹேரம்ப கணபதியே போற்றி போற்றி, ஹேரம்ப கணபதியே போற்றி போற்றி, தூமாட்சன் பகை தீர்த்த வேலும் போற்றி, மூஷிகனை வாகனமாயே தாய் போற்றி, தேர்ந்தோங்கும் வெற்றிகளின் மேன்மை போற்றி, ஸ்ரீலக்ஷ்மி கணபதியே போற்றி போற்றி, ஸ்ரீலக்ஷ்மி கணபதியே போற்றி போற்றி. இரட்டை மணி மாலை தொன்மை போற்றி, அரும்பாத்தை பிள்ளை தமிழ் அழகு போற்றி, கற்பக விநாயகனின் சதகம் போற்றி, காக்கும் மகாகணபதியே போற்றி போற்றி, காக்கும் மகாகணபதியே போற்றி போற்றி, மூத்த பிள்ளை மும்மணி கோவை போற்றி, பிள்ளையார் புறவஞ்சி பெருமை போற்றி, திருக்கலசை பிள்ளை தமிழ் நூலும் போற்றி, அருள் விஜய கணபதியே போற்றி போற்றி, அருள் விஜய கணபதியே போற்றி போற்றி. கல்வளையின் அந்தாதி கவிதை போற்றி, காசி துண்டி திருவருட்ப கனிவும் போற்றி, ஔவையார் நக்கீர ரகவல் போற்றி, எழில் நிறுத்த கணபதியே போற்றி போற்றி, எழில் நிறுத்த கணபதியே போற்றி போற்றி, ஓம் சித்தி விநாயகனின் பதிகம் போற்றி, உனது நான்மணி மாலை பாடல் போற்றி, இணையில்லா அருநூல்கள் யாவும் போற்றி, எழில் ஊர்த்த கணபதியே போற்றி போற்றி, எழில் ஊர்த்த கணபதியே போற்றி போற்றி. கைலை மலை மணியே போற்றி, மணிமுடியில் அணிவகுக்கும் அழகு போற்றி, ஏராந்த முப்பொறினுள் உயர்வும் போற்றி, ஏகாட்சர கணபதியே போற்றி போற்றி, ஏகாட்சர கணபதியே போற்றி போற்றி, மார்பில் தவள் மணி மாலை மின்னல் போற்றி, மகரமணி குண்டலங்கள் தாமும் போற்றி, பொன்னிறத்து பட்டாடை மென்மை போற்றி, பொருந்தும் வர கணபதியே போற்றி போற்றி, பொருந்தும் வர கணபதியே போற்றி போற்றி. மன்னவனின் பொன்னரஞ்ஞான் மாண்பு போற்றி, மணிக்கரங்கள் தனில் நின்னும் கடகம் போற்றி, திருவடியில் சதங்கைகளும் சிலம்பும் போற்றி, த்ரியக்ஷர கணபதியே போற்றி போற்றி, த்ரியக்ஷர கணபதியே போற்றி போற்றி, நெற்றிதனில் திருநீரு நேர்த்தி போற்றி, நிலையான குங்குமத்தின் பான்மை போற்றி, சிலைமேனி மலர் மாலை புனிதம் போற்றி, கிப்ர பிரசாத கணபதியே போற்றி, கிப்ர பிரசாத கணபதியே போற்றி போற்றி. திருக்கோவில் வலம் வந்து தொழுதோம் போற்றி, ஹரித்ரா கணபதியே போற்றி போற்றி, இருள் நீக்கும் திருப்பாதம் வணிந்தோம் போற்றி, ஏகதந்த கணபதியே போற்றி போற்றி, ஏகதண்ட கணபதியே போற்றி போற்றி. ஒரு முதல் உன் சன்னதியே சரணம் போற்றி, உயர் சிருஷ்டி கணபதியே போற்றி போற்றி. ஓங்கார செம்பொருளாம் தெய்வம் போற்றி, உத்தண்ட கணபதியே போற்றி போற்றி, உத்தண்ட கணபதியே போற்றி போற்றி. ரணமோச்சன கணபதியே போற்றி போற்றி, ரணமோச்சன கணபதியே போற்றி போற்றி. ஸ்ரீதுண்டி கணபதியே போற்றி போற்றி, ஸ்ரீதுண்டி கணபதியே போற்றி போற்றி. விமுகத்து கணபதியே போற்றி போற்றி, விமுகத்து கணபதியே போற்றி போற்றி. மும்முகத்து கணபதியே போற்றி போற்றி, மும்முகத்து கணபதியே போற்றி போற்றி. உயர் சிங்க கணபதியே போற்றி போற்றி, உயர் சிங்க கணபதியே போற்றி போற்றி. தவயோக கணபதியே போற்றி போற்றி, தவயோக கணபதியே போற்றி போற்றி. ஸ்ரீ துர்கா கணபதியே போற்றி போற்றி, ஸ்ரீ துர்கா கணபதியே போற்றி போற்றி. சங்கடஹர கணபதியே போற்றி போற்றி, சங்கடஹர கணபதியே போற்றி.